السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வசலாம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فيقول الله تبارك وتعالى في محكم التنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون وقال النبي صلى الله عليه وسلم لا تحقرن من المعروف شيئا ولو أن تلقى أخاك بوجه تلق أو كما قال عليه الصلاة والسلام ميلانا سنجي كوريا سعودك لأتريان هلين அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான நியமத்தை அல்லாஹு தஆலா தந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹு தஆலா சில விஷயங்களை நாங்கள் கேட்டு தாரான், சில விஷயங்கள் அல்லாஹு தஆலா கேட்காம தந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா கலிமாவுடைய பாக்கியை தந்திருக்கிறான், கேட்காம தந்த பாக்கியமாக இருக்குது. இப்படி எத்தனையோ நியமத்தைகள் இருக்குது, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கேட்காம அவனால் எங்களுக்கு தரப்பட்ட நியமத்தைகளாக இருக்குது. மேலான கண்ணியத்துக்குரிய சோதனைகளை பெரியார்களே, இந்த ஒவ்வொரு நியமத்துகளுக்கும் நாங்கள் நாளை கியாமத்துடைய நாளில் பதில் செல்ல வேண்டியிருக்குது. அல்லாஹு தஆலா சொல்றான், லதுஸ் அலுன் யௌமைதின் அனி நஈம், உங்களுக்கு தரப்பட்ட ஒவ்வொரு நியமத்துகளை பற்றியும் நாளை கியாமத்துடைய நாளில் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்போம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றான். இதன் அடிப்படையில் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்துகளாக இருக்கலாம், எந்த நியமத்துகளாக இருந்தாலும் அந்த நியமத்துகளுக்கு நாங்கள் நாளை கியாமத்துடைய நாளில் பதிலளிக்க வேண்டியிருக்குது. மேலான கண்ணியத்துக்குரிய சோதனைகளே பெரியார்களே, நாங்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும், இரவு வரைக்கும், தூங்கும் வரைக்கும், தூங்கியதுக்கு பின்னால கூட எத்தனையோ நியமத்தை நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் தூங்குறோம், தூங்கக்கூடிய நேரத்தில் யார் எங்களை பாதுகாக்கிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். நாங்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் எத்தனையோ நேரத்தில் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் சொல்லி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ரூட்டுக்கு போறாங்க, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டாங்க, பசி பசியான நேரத்தில் கிடைக்கிற சாப்பாடு, அந்த சாப்பாட்டை தின்றுட்டு தண்ணியை குடிச்சிட்டு சொல்றாங்க, இந்த நியமத்துக்கும் நாளைக்கு நாங்கள் கேள்விகளுக்கு கேட்கப்படுவோம் என்பதாக சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு நியமத்தில் இருக்குது, எல்லாத்துக்கும் நாளைக்கு கியாமத்துடையனால நாங்கள் விடையளிக்க வேண்டியிருக்கு, பதிலளிக்க வேண்டியிருக்கு. அல்லாஹு தஆலா சில நியமத்துகளை தந்திருக்கிறான், அல்லாஹு தஆலா கேட்காம தந்திருக்கிறான். உதாரணமாக எடுத்தோம்னா, எங்களுக்கு அல்லாஹு தஆலா பேசக்கூடிய சக்தியை தந்திருக்கிறான், கேட்கக்கூடிய சக்தியை தந்திருக்கிறான், பார்க்கக்கூடிய சக்தியை தந்திருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு கேட்காம தந்த பாக்கியமாக இருக்குது. இன்னொரு நியமத்து இன்னொரு வகை இருக்குது, அது என்னன்னா வந்து நாங்க முயற்சி செஞ்சு எடுக்க வேண்டியிருக்கு, அதுவும் அல்லாஹ்வுடைய நியமத்தான். உதாரணமாக நாங்க வந்து வீடு ஒன்றை கட்டுறோம், இதே போல அந்த வாகனம் ஒன்றை வாங்குறோம், இதெல்லாம் அல்லாஹு தஆலா எங்களுடைய முயற்சிக்கு பின்னால தரக்கூடிய நியமத்துகள் தான். இது எங்களுடைய முயற்சி, நாங்க சம்பாதிச்சதல்ல, அல்லாஹு தஆலா ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்ததில்லை, மாறாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான், இதுவும் அல்லாஹு தஆலா தந்த நியமத்து. இது எல்லாத்துக்கும் நாளைக்கு கியாமத்துடைய நாள நாங்க பதிலளிக்க வேண்டியிருக்கு. மேலான கண்ணியத்துக்குரிய சோதனைகளை என்ன சொல்ல வரேன்டா, ஆனா இந்த பதில் அளிக்கிறத விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு வழிமுறையையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு கூறி காட்டியிருக்கிறாங்க. என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, ஒரு மனிதர் காலை அடைகிறாரு, காலை அடையக்கூடிய நேரத்தை ஒரு துவா ஓதுறாரு, அல்லாஹும்மா மா அஸ்பஹ பி மின் நிஅமத்தின் அவ் பி அஹதி மின் கல்கிக ஃபமின்க வஹ்தக லா ஷரீக லக வலக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர். இந்த துவாவை ஓதுறாரு, மூணு முறை ஓதுறாரு காலையில ஓதுறாரு. இந்த அண்டைய நாள் அவருக்கு கொடுக்கப்பட்ட நியமத்தில் இருக்குதே, அந்த அனைத்து நியமத்திற்கும் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக மாறிட்டார். மாலையில மூன்று தரக்கு ஓதுறாரு, இதே துவாவை அல்லாஹும்மா மா அம்சாபி என்பதாக கூறி மாலையில மூன்று முறை ஓதுனாரு. அன்றைய மாலையிலிருந்து காலை வரைக்கும் என்னென்ன நியமத்தெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அனைத்து நியமத்துக்கும் நன்றி செலுத்த அடியாராக மாறுறார். நாங்க நன்றி செலுத்திட்டோம்னா அந்த நியமத்தைகளுக்கு, அதாவது நாளைக்கு கியாமத்துடையனால பதிலளிக்கிறது லேசாகிடும். ஏன் தந்த நியமத்தை நன்றி செலுத்திட்டோம், நாளைக்கு அதை பத்தி கேள்வி கேள்வியானக்கு கேட்கப்பட்டாலும் விடையளிக்கிறதுக்கு லேசாக இருக்கு. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னொரு துவா ரெண்டு வாரி முன்தகப்ல 480 பக்கத்துல வரக்கூடியது, 480 பக்கத்திலையும் எழுதப்பட்டிருக்கு. இந்த துவாவை நாங்க பாடமாக்குறோம், காலையில மூணு தரம், மாலையில மூணு தரம் மோதுறோம். அல்லாஹு தஆலா அனைத்து நியமத்தாலுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாங்க மாறிடுறோம். எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கு. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட நியமத்தில தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த நியமத்தில் ஆக பெரிய நியமத்தான் கலிமாவுடைய பாக்கியமாக இருக்குது. கலிமாவுடைய பாக்கியமாக இருக்குது. அல்லாஹு தஆலா கலிமாவுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான். பாக்கியத்தை தந்துட்டு எங்கள்ட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். எங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். என்ன அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஏ ஈமான் கொண்ட விசுவாசியாலே, வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நாங்க உங்களுக்கு கலிமாவுடைய பாக்கியத்தை தந்து உங்களுக்கு நாங்க அனுப்பியிருக்கிறோம். ஆனாலும் கூட வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்க வரக்கூடிய நேரத்துல, நீங்க மௌத்தாகக்கூடிய நேரத்திலையும் அதே முஸ்லீம்களாக நீங்க வந்துடணும். அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு பொறுப்பான தந்திருக்கிறார். கலிமாவுடைய பாக்கியத்தை தந்துட்டு கலிமாவோட நாங்க அல்லாஹுவ சந்திக்கணும் என்ற ஒரு பொறுப்பு அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயம் ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஏன் சாதாரணமான விஷயம் அல்லன்னு சொல்றேன்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இதே போல யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வசியத் செய்யறாங்க. வசியத் என்று சொல்றது முக்கியமான ஒரு விஷயத்த முக்கியமான கட்டத்துல சொல்றதா வசியத்னு சொல்லுவாங்க. உதாரணமாக ஒரு மனிதர் மௌத்தா பாக்குறாரு, மௌத்தா பாக்கக்கூடிய நேரத்துல அவர் எத்தனையோ சொத்துக்கள் இருக்குது. அவர் சொல்றாரு, என்னுடைய இந்த சொத்தை இந்த மதரசா கொடுங்க, இந்த பள்ளி கொடுங்க, இந்த இது கொடுங்க என்பதாக ஒரு மனிதர் செல்றாரு மௌத்தா கூடிய கட்டத்துல. இதுக்குத்தான் வசியத் என்பதா சொல்லப்படுது. இதே வசியத் என்ற வார்த்தைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மக்களுக்கு ஒரு விஷயத்தை வச்சு பாவிக்கிறாங்க. இதே போல யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்களுடைய மக்களை பாவிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், என்னுடைய பிள்ளைகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க, யாகூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க, ஏ பிள்ளைகளே, இன்னல்லாஹ அஸ்தஃபாலகுமுத்தீன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கலிமாவுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான், இந்த இஸ்லாமுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான். ஆனாலும் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், அல்லாஹ் பாக்கியத்தை தந்துட்டு உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிம்களாக என்னிடத்துல வந்துடணும் என்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்க வந்து, அதாவது அல்லாஹ் தஆலா கலிமாவுடைய பாக்கியத்தை தந்துட்டு இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா எங்கட்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனாலதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய துஆக்கள்ல ஒன்று வந்திருக்குது குர்ஆன்ல, தவஃபனி முஸ்லிமன் வாசிக்கனி பிசாலிஹின், தவஃபனி முஸ்லிமன் வாசிக்கனி பிசாலிஹின், யா அல்லாஹ் என்ன முஸ்லிமாகவே மௌத்தாக்கிடு, இதே போல சாலிஹிங்களுடைய கூட்டத்தில் என்ன ஆக்கிடு. ஏன் நாங்க இப்ப முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹுக்கு கட்டப்பட்ட அடியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனா எங்களுடைய இறுதி நிலைமை என்ன ஆகும்ன்றது யாருக்கும் தெரியாது. யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு வசியத் செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வசியத் செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அந்த விஷயத்த. தவஃபனி முஸ்லிமன், யாருன்னா நான் மௌத்தாக்கூடிய நேரத்தை என்ன முஸ்லீமாக மௌத்தாக்கிடையாவா, எங்களை யாருக்கும் அந்த விஷயத்தை செல்ல முடியாது. இப்ப நாங்க நல்ல அல்லாஹ் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய தீனுடைய மஜ்லிஸ்ல நாங்க இருக்கிறோம், ஆனா நாங்க அடுத்த நிமிஷம் எங்கள்ட்ட என்ன, எங்கள்ட்ட என்ன உருவாகும், எங்கள்ட்ட என்ன வெளியாகும், அது எங்களை யாருக்கும் சொல்ல முடியாது. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தெரியாமலே இதன் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினாங்க, இன்னமல் அமாலு பில் கவாதீம், அமல்கள் எல்லாம் வந்து கடைசி நிலைமையை பொறுத்து தான் அமையும். எங்களுடைய கடைசி நிலைமை என்ன ஆகும் அது யாருக்கும் செல்லல, ஆனா கடைசி நிலைமை வச்சுதான் எங்களுடைய அடுத்த கட்டம் முடிவு செய்ய போடப்பாக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினாங்க, இன்னர் ரஜுல, ஒரு மனிதர், லயாமல் உபியாமல் அஹ்லில் ஜன்னா, அவர் சுவர்க்கத்துடைய அமல்களை செஞ்சு கொண்டே போவார், சுவர்க்கத்துடைய அமல்களை செஞ்சு கொண்டே போவார். எந்த அளவுக்கு செய்வாரு, அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் மத்தியில் ஒரு சாந்தான் இருக்கும். அதற்கு அந்த நேரத்தில் பயசுமிக்கு அலைகளுக்கு தான் கலாக்கதிர் முன்னும் அவர் நரகத்துடைய அமல்களை செய்வாரு. கடைசி கட்டம் ரூஹ் எடுக்கப்படக்கூடிய கட்டம், அவர் நரகத்துடைய அமல்களை செய்வாரு, அதன் மூலமா நரகத்துக்கு நுழைஞ்சிடுவார். இவ்வளவு காலம் எப்படி இருந்தாரு, சுவர்க்கத்துடைய சுவர்க்கவாசியாக இருந்தாரு, ஆனாலும் கடைசி கட்டம் நரகத்துடைய அமல்களை செய்யறாரு, அங்க நுழைஞ்சு போறார். இதே மாதிரி நாங்க இப்ப நல்ல மஜ்லிஸ்ல இருக்கிறோம், ஆனா நாங்க எங்களுடைய இறுதி முடிவு என்ன ஆகும் என்றதை யாருக்கும் சொல்ல முடியாது. மேலான கண்ணியத்துக்குரிய சோதனைகளை எத்தனையோ அதாவது பெரியார்களுடைய எத்தனையோ விஷயங்களை நாங்க பார்க்கலும் அவங்க எல்லாம் நல்லவர்களாக இருந்தாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில். ஆனா கடைசி கட்டத்தை நாங்க பார்க்கக்கூடிய நேரத்துல அவங்க காஃபிர்களாக முர்த்ததுகளாக மௌத்தாய் கொண்டு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில வஹி எழுதக்கூடிய ஒருவர் ஆனாலும் கூட சில ரிவாயத்துக்கள் வந்திருக்குது அவர் நினைச்ச ஒரு விஷயத்தின் காரணமாக அல்லாஹு தஆலா அவரை சோதிச்சான். எந்த அளவுக்கு சோதிச்சான்? மௌத்தா கூடிய நேரத்தில் முர்தத்தாக மௌத்தாகிறார். வஹி எழுதக்கூடியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூபத்தில் இருக்கிறாங்க, ஆனாலும் கூட அவங்களுடைய இறுதி நேரமே கூட செல்லாமல் இருந்துச்சு. இதே போல அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு சம்பவத்தை சொல்றான். பலஹம் இப்னு பாவுரா என்ற ஒரு பெரியவர் மூசா அலைஹி இஸ்லாம் அவங்களுடைய காலத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுக்க வேண்டிய நியமத்தை எல்லாம் கொடுத்திருந்தான். துவா கேட்டான் முஸ்தஜாபு துவா, அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படிப்பட்டவர் ஆனாலும் கூட அவரும் மூசா அலைஹி இஸ்லாத்து அவங்களுக்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்யறாங்க. அல்லாஹுடைய வழியாக இருக்கிறாரு, அல்லாஹுடைய நேசராக இருக்கிறாரு, ஆனாலும் கூட இறுதி நிலைமை அல்லாஹு தஆலா சொல்றான் ஃபமஸல்ஹு கமஸலில் கல். அவருடைய உதாரணம் என்ன தெரியுமா? நாயை போன்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டான். மேலான கண்ணியத்துக்குரிய சோதரி அல்லாஹுடைய நேசர் ஆரம்ப கட்டத்துல, ஆனா இறுதி முடிவு அவருக்கு கூட செல்லலாம் இருந்துச்சு. அபு அப்துல்லா லந்துலுசி என்பதா ஒரு பெரியார் இருந்தார். எத்தனையோ அதாவது லட்சக்கணக்கான மாணவர்கள் அவங்களுக்கு இருந்தாங்க, லட்சக்கணக்கான மாணவர்கள். ஆரம்பத்துல ஒரு ஷேக்காக இருந்தாங்க, எத்தனையோ லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு உஸ்தாதாக இருந்தாங்க. ஆனாலும் கூட அவங்க உள்ளத்துல ஒரு கிறிஸ்துவர் பாதிரிய பார்த்து ஒரு கெட்டெண்ணம் வருது, கெட்டெண்ணம் வருகிறது. அல்லாஹு தஆலா அவரை சோதிக்கிறான். எந்த அளவுக்கு சோதிச்சான்? பண்ணி மேய்க்க கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா அவரை ஆக்கினான். எத்தனையோ அதாவது மாணவர்களுக்கு உஸ்தாதாக இருந்தார், லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு உஸ்தாதாக இருந்தாரு, ஆனாலும் அவருடைய கடைசி நாம கூட செல்லாம இருந்துச்சு. மேலான கண்ணியத்துக்குரிய சோதனைகளே, இதன் அடிப்படையில நாங்களும் எங்களுடைய கடைசி நிலைமையை பயந்து கொண்டே இருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட கேட்பாங்க, அல்லாஹும்ம அய்னி அலா சக்ராத்தில் மௌத், அல்லாஹ் மௌத்துடைய நேரத்துல சக்ராத்துடைய நேரத்துல எனக்கு உதவி செஞ்சிரு, சக்ராத்துடைய நேரத்தில் எனக்கு உதவி செஞ்சிரு. மேலான கண்ணியத்துக்குரிய சோதனைகளே, இந்த அதாவது வந்து ஈமான இந்த விஷயத்தை எங்களுக்கு எடுத்து போறதுக்கு தான், இந்த கடைசி நிலைமை சீராகிறதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில காரணங்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஆக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றா, நாங்கள் உங்களுக்கு கலிமா தந்திருக்கிறோம், இதே போல மௌத்தா கூடிய நேரத்திலேயும் இதே முஸ்லீமாக வாங்கும் அல்லாஹ் தஆலா சென்னிட்டு அல்லாஹ் தஆலா அதற்குரிய காரணங்கள் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஆக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்துல அல்லாஹு தஆலா கூறி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்லாஹு தஆலா சொல்றான், ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்க அல்லாஹ்வை எப்படி தக்குவா செய்யணுமோ அப்படி தக்குவா செய்யுங்க. அதற்கு பின்னால அல்லாஹு தஆலா நீங்க முஸ்லிம்களாக மௌத்தாகுங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதர் உண்மையான முறையில மௌத்தாகணும், அதாவது முஸ்லிமான முறையில மௌத்தாகணும்னா அல்லாஹு தஆலா சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த தக்குவாவுடைய வாழ்க்கை ஒரு மனிதர் வாழ்வாருன்னா அவருடைய இறுதி கட்டமும் சந்தோஷமாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க உலமாக்கள். சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல ரெண்டு விஷயங்களை சொல்றாங்க. ஒன்று தக்குவாவுடைய விஷயத்தை சொல்றான், அடுத்ததாக மௌத்தாகக்கூடிய நேரத்தில் முஸ்லீமாக மௌத்தானும் என்ற ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதர் முஸ்லிமாக மௌத்தானும் என்று ஆசைப்பட்டார் என்றால் அவர் உண்மையான முறையில தக்குவா செய்து வாழணும் என்ற விஷயத்தை சொல்லி காட்டுறான். ஒரு மனிதர் உண்மையான முறையில தன்னுடைய வாழ்க்கையில தக்குவா எடுத்து போறவர் என்றால் அவரு அல்லாஹுவ விருப்பமான முறையில, அதாவது அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் அவருடைய மௌத்துடைய நிலம் ஆகிடும் என்ற உலமாக்கு முஃபஸ்ஸிரீங்கள் கூறி காட்டுறான். மேலான கண்ணியத்துக்குரிய சோதரர்களே, பெரியார்களே, இதன் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலிமாவுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறான். தீனுடைய மஜ்லிஸ்களிலும் அடிக்கடி உட்காரக்கூடிய பாக்கியத்தாராம். இந்த பாக்கியங்களை நாங்க இறுதி வரைக்கும் இறுதி மூச்சு வரைக்கும் நாங்க பாதுகாக்கணும், இஸ்திகாமத்தாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான், இஸ்திகாமத்தாக இருப்பது இதனால்தான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வாராரு, வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு அமல செய்யணும், ஒரு அமல கற்றுத்தாங்க, ஒரு விஷயத்தை கற்றுத்தாங்க, அந்த விஷயத்தை நான் செய்தேன், என்ன நான் சொர்க்கத்துக்கே போய் சொல்லுவேன், அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்க என்பதா. அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல் ஆமந்து பில்லாஹி சும்மஸ்தகீம். ஏ அந்த சஹாபிய பார்த்து சொல்றாங்க, நீங்க ஆமந்து பில்லாஹி, நீங்க அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுங்க, ஈமான் கொள்ளுங்க, அதற்கு பின்னால சும்மஸ்தகீம், நீங்க அதுல இஸ்திகாமத்தாக இருங்க என்பதை சுருக்கமா சொல்லி காட்டுறாங்க. ஈமான் கொள்ளுங்க, அதுல இஸ்திகாமத்தாக இருங்க. ஏன், ஒரு மனிதர் ஈமான் கொண்டுட்டாரு, இஸ்திகாமத்தாக இருந்துட்டாருன்னா அவருடைய கடைசி நிலைமை சந்தோஷமாக தான் இருக்கும், கடைசி நிலைமை சந்தோஷமாக தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல் லதீனா காலு ரப்புன அல்லாஹு சும்மஸ்தகாமு, யாரெல்லாம் ஈமான் கொண்டு என்ற ரப்பு அல்லாஹ் தான் என்று அனைத்து கட்டங்களையும் சொல்லிக் கொண்டு சும்மஸ்தகாமு இஸ்திகாமத்தாக இருக்கிறார், அப்படிப்பட்ட மக்களுடைய கடைசி நிலைமை அல்லாஹ் தஆலா சொல்றான், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அப்படிப்பட்ட மக்கள் கடைசி நிலைமை சந்தோஷமாக அவங்களுடைய மௌத் அடைவாங்க. மலக்குமார்களை பார்த்து கொண்டு அழகான முறையில மலக்குமார்களுடைய சுபசோதனத்தோடு அவங்களுடைய மௌத்துடைய நிலைமை அமையும் என்ற அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா அந்த நேரத்துல மலக்குமார்களை வச்சு அல்லாஹ் தஆலா ஞானம் பண்ணுவானாம், அல்லா தஃபு அலா தஹனு, அதனால் மௌத்தா கூடிய மக்களை பார்த்து சொல்லுவான், நீங்க கவலைப்படுவானா நீங்க பயப்படுவானும் என்பதாக இரண்டு விஷயங்களை அல்லாஹ் தஆலா மௌத்துடைய நிலைமையில சொல்லுவானா. மேலான கண்ணியத்துக்குரிய சாதனையில உலமாக்கள் கூறி காட்டுறாங்க, மௌத்துடைய நிலைமையில மட்டுமல்ல, ஒரு மனிதர் ஈமானோட இந்த உலகத்து இஸ்திகாமத்தாக இருப்பார் என்றால் அவருக்கு மௌத்துடைய நிலைமையில மட்டுமல்ல அல்லாஹ் தஆலா இந்த சுப இரண்டு சுபசோதனத்தையும் சொல்றது. அதாவது நீங்க பயப்படவும் நீங்க கவலைப்படவும், இந்த ரெண்டு விஷயத்தை மௌத்துடைய நிலைமையில மட்டுமல்ல அல்லாஹு தஆலா துன்யாவுடைய வாழ்க்கையில கூட காட்டுவான் என்ற உலமாக்கள் கூறி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய், அவங்க அதாவது ஃபிரோன் அனைத்து சிறு பிள்ளைகள் எல்லாம் கொலை செஞ்சு கொண்டிருக்கிறான், ஆக்களை போட்டு கொலை செஞ்சு கொண்டிருக்கிறான். இந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் பயப்படுறாங்க, நான் பால் கொடுத்தாண்டா அதாவது வந்து ஃபிரோனுடைய ஆட்கள் வருவாங்க, வந்து என்னுடைய பிள்ளையை எடுத்து அப்படியே கொலை செஞ்சிருவாங்க. இப்ப பயம், அப்படி கொலை செஞ்சா கவலை. இந்த நேரத்துல அல்லாஹ்ட துஆ கேட்கிறான், அல்லாஹ் தஆலா அறிவிக்கிறான் அந்த பெண்ணுக்கு, நீங்க உங்களுடைய பிள்ளைய கடல்ல போடுங்க என்பதாக அறிவிக்கிறான். இப்ப கடல்ல போடப்படுது, கடல்ல போட்டாலும் கவலை தான், ஏன் என்னுடைய கையில் இருந்து கொண்டு கொலை செய்யப்பட்ட அது உண்டு, இப்ப நானே அதாவது போய் கடல்ல போட்டேன் என்னுடைய பிள்ளைய கொலை செய்யற மாதிரி, படையினர் வந்து கொலை செஞ்சாண்டு அது அவங்களுடைய கையால தான் கொலை செய்யப்படுது, ஆனா கடல்ல போட்டா என்னுடைய கையால நான் கொலை செய்யற மாதிரி, அதாவது நதியில போட்டாண்டா. இப்ப அந்த பயத்தோட இல்ல, அல்லாஹுடைய கட்டளை என்பதாக போட்டுறாங்க. அல்லாஹு தஆலா அந்த பெண்ணுக்கு இந்த ரெண்டு விஷயங்களையும் அல்லாஹு தஆலா கொடுத்தான். அல்லாஹு தஆலா அதுக்கு பின்னால குர்ஆன்ல சொல்றான், லா தகாஃபி வலா தஹ்சனி, நீங்க பயப்படவும் நீங்க கவலைப்படவும், நாங்க இந்த அந்த பிள்ளைய நாங்க பாதுகாத்து உங்களுடைய கையில தருவோம் என்றத அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான். அல்லாஹு தஆலா வாக்களித்த மாதிரி செஞ்சு காட்டுறான். எந்த அளவுக்கு அந்த பெண் பயப்பட்டா கவலைப்பட்டா ஆனாலும் கூட ஃபிரோனுடைய மாளிகைக்கு அந்த பிள்ளை போகுது எங்களை அனைவருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். இந்த நேரத்துல பால் கொடுக்கறதுக்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் அழைக்கப்படுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாய் இப்ப அதாவது மாளிகையில் இருந்து கொண்டு கவலையும் இல்ல பயமும் இல்ல, இப்ப பால் கொடுக்கறாங்க. ஏன் பயம் இல்ல, இப்ப நான் பால் கொடுக்கக்கூடிய நேரத்துல படகினர் யார் வந்தாலும் கொலை செய்யறதுக்கு அனுமதி இல்ல, ஏன் ஃபிரௌனுடைய இதில் இருக்கிறேன், நான் மாளிகையில் இருக்கிறேன். இதே போல வலாத்தான் இந்த நேரத்துல கவலையும் இல்ல, ஏன் எனக்கு இப்ப சம்பளமும் கிடைச்சு கொண்டிருக்குது. ஆரம்பத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் பயத்தோட கவலையோட இருந்தாங்க, ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மாளிகைக்கு கொண்டு வந்து கவலையும் இல்ல, இந்த நேரத்துல அவங்க பால் கொடுக்கறதுக்காக வேண்டி சம்பளமும் கொடுக்கப்படுது, அல்லாஹுடைய ஏற்பாடு. மேலான கண்ணியத்துக்குரிய சோதனையிலே இந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா துன்யால கூட இஸ்திகாமத்தாக அதாவது தீன் இஸ்திகாமத்தாக இருக்கக்கூடிய நேரத்துல இந்த கவலை இல்லாம பயமில்லாத வாழ்க்கையை அல்லாஹு தஆலா உருவாக்கிடுவான். மேலான கண்ணியத்துக்குரிய சோதனைகளே, இதன் அடிப்படையில் இந்த வாழ்க்கையை நாங்க எடுத்து போறதுக்கு தான் அல்லாஹு தஆலா எத்தனையோ விஷயங்களை, இந்த இஸ்திகாமத்தை எடுத்து போறதுக்கு தான் எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹு தஆலா காரணமாக்கி வச்சிருக்கிறான். இந்த காரணங்கள்ல முக்கியமான ஒன்றுதான், நாங்க தீன்ல இஸ்திகாமத்தாக இருப்பதற்கு முக்கியமான ஒன்றுதான், நாங்க மற்றவங்களுடைய குறைகளை விட்டும் எங்களுடைய கண்ணை நாங்க பணிக்கோம், மத்த மக்களுடைய குறை விளங்குது ஆனாலும் கூட அவங்களுடைய குறையை நாங்க பேசுறது இல்ல. எங்களுக்கு அதாவது தீனுடைய வேலை செய்யக்கூடிய நேரத்துல அனைவருடைய குறையும் விளங்கும், நான் சரி மத்த மக்கள் சில இது மாதிரி தான் விளங்கும், நான் வேலை செய்யறேன் மத்த மக்கள் இப்படி இப்படி எல்லாம் குறை இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினாங்க, எந்த அளவுக்குண்டா உங்களுக்கு, அதாவது அடுத்த மனிதர்கள் அடுத்த மனிதருடைய கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பு கூட விளங்கும், ஆனா என்னுடைய கண்ணில் இருக்கக்கூடிய மரம் அது எனக்கு விளங்காது. எந்த அளவுக்கு உதாரணம் கூறி காட்டுறான், என்னுடைய கண்ணில் ஒரு மரம் ஒன்று இருக்குது அந்த அளவுக்கு குறை, ஆனாலும் கூட அது எனக்கு விளங்குது இல்ல, ஆனாலும் கூட அடுத்த மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு துரும்பு அது கூட விளங்குது. மேலான கண்ணியத்துக்குரிய சோதனைகளை அந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதரும் குறைதேற்ற மக்களாக அப்படிப்பட்ட மக்களாக தான் இருக்கிறோம், ஆனாலும் கூட அந்த விஷயத்தை நாங்க எங்களுக்கு இல்லாமிக்கிறோம். மேலான கண்ணியத்துக்குரிய சோதனைகளை ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுறாங்க, தீனுடைய வேலை செய்யக்கூடிய மக்கள், தீனுடைய வேலை செய்யக்கூடிய மக்கள் தீன்ல வேகமாக போகக்கூடிய நேரத்துல அவங்கள்ட்ட சில விஷயங்கள் வரும், அதுல ஒன்றுதான் மத்த மக்களுடைய குறை விளங்கும். அதனால வந்து யாரும் மத்த மக்களுடைய குறை மானபங்கப்படுத்த கூடாது என்ற விஷயத்தை சொல்றாங்க. அதற்கு பின்னால ரெண்டு ஹதீஸ்களை கூறி காட்டுறாங்க. முதலாவதா சொல்றாங்க, யார் வந்து தன்னுடைய மத்த மனிதனுடைய குறைய மறைப்பாங்களோ அல்லாஹு தஆலா துன்யாலையும் ஆகிரத்திலையும் அவருடைய குறைய மறைப்பான் என்பதா ஒரு ஹதீஸ சொல்றாங்க. இதே போல ரெண்டாவது ஹதீஸ சொல்றாங்க, யார் ஒரு மனிதர் இதே போல தன்னுடைய மற்ற மனிதர்களுடைய குறை விளங்குது அந்த நேரத்துல மற்ற மனிதர்களுடைய குறை வெளிப்படுத்துவார்கள், அல்லாஹு தஆலா அவர் வீட்டுக்குள் இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா அந்த மனிதரை கேவலப்படுத்தியே தீர்வான் என்பதா கூறி காட்டுறாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சோதனைகளே, எங்களை ஒவ்வொருத்த இப்படிப்பட்ட குறைகள் இருக்குது. நாங்க அதாவது தீனுடைய வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம், உமூமி கஸ்தனும் ஹுசூசி கஸ்தனும் வசூலி கஸ்தனும் இப்படி கஸ்துகள் பெய்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில் எத்தனையோ மக்களை சஞ்சு கொண்டிருக்கிறோம், சஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நாங்க கால்குசாரி என்பதாக நாங்க விசாரிக்கிறோம், விசாரிக்கக்கூடிய நேரத்துல எங்களுக்கு யார்கிட்ட குறையும் பேசுறதுக்கு அனுமதி இல்லை, இஸ்லாத்துல யார்கிட்ட குறையும் பேசுறதுக்கு அனுமதி இல்லை. எந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய சம்பவங்கள்லயும் இந்த விஷயத்த விளங்கியது, சஹாபாக்களுக்கு எத்தனையோ நிலைமைகள் ஏற்பட்டுச்சு, ஆனாலும் கூட அவங்க எந்த ஒரு கட்டத்திலையும் தன்னுடைய மற்ற சகோதரருடைய குறைய ஒரு நாளும் அவங்க வெளியாக்கல. எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. உதாரணமா ஒரு சம்பவத்தை இருப்போம் தான், அதாவது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போறாங்க, ஹிஜ்ரத் போறாங்க, ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய முதலாவது ஹதீஸ், இன்னமல் அஅமாலு பின்னியாத், ஒவ்வொரு மனிதரும் செய்யக்கூடிய அமல் அவர் எந்த நியத்தின் மூலமாக செய்யப்படுதோ அந்த நியத்தை அதன் மூலமாக பூர்த்தியாகும். இப்படி சொல்லிட்டு அதே தொடர்ல சொல்றாங்க, யார் ஒரு மனிதர் ஒரு பெண்ணை அடைகிறதுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தாங்களோ அவங்களுக்கு பெண் அடைஞ்ச கூலி தான் கிடைக்கும், பெண்ணத்தான் அடைஞ்சு கொள்வாரு, அவருக்கு ஹிஜ்ரத் செஞ்ச கூலி கிடைக்காது என்பதா சொல்றாங்க. இந்த நேரத்துல மேலான கண்ணியத்துக்குரிய சோதனை, நாங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை நாங்க அதாவது அந்த உற்று நோக்கணும். இந்த இடத்துல சில சஹாபாக்கள் போனாங்க ஒரு பெண் அடையறதுக்காக வேண்டி, மதீனாவுடைய இருக்கக்கூடிய அவர்களுக்கு விருப்பமான ஒரு பெண் அடையறதுக்காக வேண்டி போனாங்க. ஆனாலும் கூட அந்த சஹாபி ஒரு முக்கியமான ஒரு சஹாபியாக இருக்கிறாரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சஹாபி, ஆனாலும் கூட அந்த பெண்ணை அடையறதுக்காக வேண்டி போன சஹாபி இருக்கிறாரு, அவருடைய பெயரை இறுதி வரைக்கும் எந்த ஒரு சஹாபாக்களும் சொல்லல. எவ்வளவு ஒரு குறையொண்ணு மறைச்சிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க, அதாவது வந்து பெண்ணுக்காக யாரெல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சாங்களோ அவங்களுடைய அதாவது பெண்ணத்தான் அவங்க அணைஞ்சு கொண்டாங்க, ஹிஜ்ரத்துடைய கூலி இல்லை என்பதாக, ஆனாலும் கூட அந்த சஹாபி யார் என்பதாக எந்த ஒரு சஹாபியும் ரிவாய் செஞ்சதில்லை. அந்த சஹாபி இந்த சஹாபி தான் இந்த சஹாபி தான் என்பதாக எந்த ஒரு யாரும் ரிவாய் செஞ்சில்லை. அந்த அளவுக்கு குறைய மறைச்சிருக்கிறாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சோதனைகள், இப்படி எத்தனையோ சம்பவங்கள். உமர் ரதி அல்லாஹன்னு அவங்க ஒரு நேரத்துல அவங்க வந்து அப்படி போவாங்க, கஸ்து போவாங்க, அல்லாவுடைய அதாவது வந்து மக்களுடைய தேவைகள் இருக்குதா, மற்ற மக்களுடைய தேவைகளை பாக்குறதுக்காக வேண்டி போவாங்க. ஒரு நேரத்துல அப்படியே பெய்து கொண்டிருக்கிறாங்க, பெய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதர் வீட்டுல குடிச்சு கொண்டிருக்கிறாரு. இந்த நேரத்துல உமர் ரதி அல்லாஹன்னு அவங்க பின்கதவால் அப்படியே போயிட்டாங்க, அந்த மனிதருடைய அந்த குடிக்கிறதுக்காக வேண்டி போயிட்டாங்க. போகக்கூடிய நேரத்துல அந்த குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர் காண்றார் உமர் ரதி அல்லாஹ்வுன்னு அவங்கள. அந்த நேரத்துல அந்த குடிக்கக்கூடிய மனிதர் சொல்றாரு, நான் ஒரு குற்றத்தை செஞ்சிருக்கிறேன், அதாவது குடிச்சு மட்டும்தான் இருக்கிறேன், மதுபான மருந்து மட்டும்தான் இருக்கிறேன், ஆனா நீங்க மூன்று குற்றங்களை செஞ்சிருக்கிறீங்க. முதலாவது கூட்டம் என்ன, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்க வந்து ஒரு மனிதத்தில் நுழையிறாங்க, நீங்க சலாம் சொல்லிக்கொண்டு நுழையுங்க, சலாம் சொல்லிக்கொண்டு நுழையுங்க, ஆனா நீங்க சலாம் சொல்லாம நுழைஞ்சீங்க, முதலாவது குற்றம். இரண்டாவது குற்றம் என்ன, அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க வந்து ஒரு வீட்டில் நுழையக்கூடிய நேரத்தில் அதனுடைய முன்புறத்தால நீங்க நுழையுங்க. ஆனா நீங்க எங்க எப்படி வந்திருக்கிறீங்க, நீங்க பின்புறத்தால வந்திருக்கிறீங்க. இரண்டாவது குற்றம் இதே போல் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வான், வலா தஜஸ்ஸு, நீங்க மற்ற மக்களுடைய குறைகளை அதாவது துரிய துரி ஆராய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க அந்த விஷயத்திலும் ஈடுபட்டிருக்கிறீங்க என்பதாக மூன்று விஷயங்களை சொல்றாங்க. மேலாக கட்டியத்துக்குரிய சோதனை இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படிப்பட்ட மக்கள் ஒரு மனிதராக இருந்தார்னா, கான வக்காஃபன் அலா கிதாபில்லா, சொல்லுவாங்க எந்த ஒரு ஆயத்தை ஓதப்பட்டாண்டா அவங்க அதே இடத்துல நின்றுடுவாங்க. அந்த அளவுக்கு அமல் செய்யக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்துக்களுக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அப்படியே திரும்பி வராரு, வந்து அவங்களுடைய மஜ்லிஸ்ல கொஞ்ச காலம் முடியுது. இந்த நேரத்துல அந்த யார் அந்த மனிதர் குடிச்சு கொண்டிருந்தாரோ அந்த மனிதர் கொஞ்சம் காலத்துக்கு பின்னால பயந்து வாராரு, மஜ்லிஸ்க்கு பயந்து வாராரு. இந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு விஷயம் விளங்கிட்டு இந்த மனிதர் பயந்து இருக்கிறார் என்பதாக இந்த நேரத்துல காது கிட்ட கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது நீங்க இவ்வளவு காலம் இங்க இருந்தீங்க, அதாவது வந்து வீட்டில் இருந்தீங்க, ஆனாலும் கூட உங்களுடைய அந்த குறைய நான் கண்டேன், அந்த குறைய நான் யாருக்கும் நான் சொல்லல என்பதா சொல்றாங்க. அந்த நேரத்துல இந்த சகாவி அந்த மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொல்றாங்க, இல்ல நானும் அதாவது நீங்க எந்த அதாவது உங்களுக்கு என்ன விஷயம் நான் சென்னேனோ அந்த ராவில் இருந்து குடிப்போதையே நான் விட்டு விட்டேன் என்பதா சொல்றாங்க. மேலாண் கண்ணியத்துக்குரிய சோதரர்களே, நாங்க இங்க என்ன கவனிக்கணும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒருவரை சஞ்சப்பித்திருக்கிறார். அவற்றிலிருந்து எத்தனையோ குறைகள் அவர் கண்டிருக்கிறாரு, ஆனாலும் கூட அந்த குறைய அவங்களுடைய சகாபாக்கள்கிட்டயோ வெளிப்பாடு தெரிஞ்சு தன்னுடைய தோழர்கள்ட்ட வெளிப்பாடு தெரிஞ்சு இவர் இப்படி இப்படி குறையெல்லாம் இருக்கிறாரு, நான் இவரை சந்திக்க போனேன், இவர் இப்படி சொன்னாரு வெளிப்பாடு தெரிஞ்சு, ஆனாலும் அவங்க எந்த குறையும் அவங்க வெளிப்படுத்தல. ஏன் காரணம், மற்ற மக்களுடைய குறைய தீனுக்காக வேண்டியாவது பகிரங்கப்படுத்துறது அதுக்கு இஸ்லாம் அனுமதி தந்திருந்தேன். நிக்காஹுடைய விஷயத்துல எங்களுக்கு சில குறைகளை பேசுறதுக்காக வேண்டிய அனுமதி தந்திருந்தாலும், நிக்காஹுடைய விஷயத்துல அனுமதி தந்திருந்தாலும் அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக அதை முடிச்சுக்கொள்ளா ரெண்டாவது வார்த்தையை பேசுறது ஹராமாக இருக்குது. என்னட்ட ஒரு மனிதர் வந்து இந்த மனிதரை நான் இப்போது நான் திருமணம் பேசிக் கொண்டிருக்கிறேன், இவருடைய விஷயம் என்ன என்பதா என்னட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, அந்த நேரத்துல நான் இவருக்கு ஒரு வார்த்தையின் மூலமா அவரை பத்தி சொல்லேனும் அப்படின்னா ரெண்டாவது வார்த்தை பேசுறது ஹராமாக இருக்குது. அந்த அளவுக்கு இஸ்லாம் அதாவது மற்ற மனிதர்களுடைய மானங்களை பறிகொடுக்கிறதை வைத்து எங்களை பாதுகாத்திருக்குது. மேலான கண்ணியத்துக்குரிய சாதனைகளே, இதன் அடிப்படையில நாங்கள் தினுடைய வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம், நாங்களும் இதே விஷயத்த நாங்களும் எங்களுடைய மனதில நாங்கள் ஆழமாக பதிந்து கொள்ளணும். எந்த அளவுக்கு சகாபாக்கள் இந்த விஷயத்துல பேணுதலாக இருந்தாங்க, மற்ற மக்களுடைய குறைகள் அத்தீனுக்காக வேண்டியாவது நான் அதன மானங்களை பங்கப்படுத்த மாட்டேன் என்ற விஷயத்துல சகாபாக்கள் எந்த அளவுக்கு அவங்க பேணுதலாக இருந்தாங்கன்னா, காதிபு மாலிக் ரலியல்லாஹு அவங்களுடைய சம்பவங்கள் எங்களை எல்லாருக்கும் தெரியும். அந்த தாண்டி அடிக்கடி நாங்க வாசிக்கிறோம், காபிது மாலிக் ரலியல்லாஹு அவங்க வந்து தபூக்குடைய யுத்தத்துக்கு பின்னுக்காகறாங்க. இந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போற அவங்க அதாவது தபூக்குடைய யுத்த நேரத்துல கேக்குறாங்க, காபிது மாலிக் நான் காலனே என்பதாக கேக்குறாங்க. இந்த நேரத்துல ஒரு சஹாபி சொல்றாரு, அவருக்கு அவருடைய சொத்துக்கள் அவருடைய பணங்கள் அவரை தபூக்குடைய யுத்தத்துக்கு வாரத்தை விட்டும் அவரை பின்னுக்காக்கிட்டு என்பதாக சொல்றாங்க. அந்த நேரத்துல முஹாமத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல நான் அவரை நல்ல ஒரு மனிதராகத்தான் நான் பார்த்திருக்கிறேன் என்பதா சொல்றாங்க. ஒரு குறையொன்று இருக்கும், ஆனாலும் முஹாமத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல அவர்கிட்ட குறை இருக்குது ஆனாலும் கூட அவர் ஒரு நல்ல மனிதர் என்பதாக அவருடைய குறையை மறைக்கிறதை முனைகிறாரு. மேலான கண்ணியத்துக்குரிய சாதனை, நாங்க இன்னொரு விஷயத்தின் சம்பவத்தின் இருக்கோம் என்னான்டா, காபிப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். 40 நாளாக 50 நாளாக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எங்களை ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், நாங்க தாலிம்ல வாசிச்சிருக்கிறோம். ஆனா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட அந்த சஹாபி காபிப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்க கூட அந்த சஹாபியத்தர் அவருக்கு எதிராக பேசினாரு, அவருடைய பணங்கள் அவங்களுடைய சொத்துக்கள் தான் தபூக்குடைய யுத்தத்துக்கு வாரத்தை விட்டும் ஒரு சஹாபி சொன்னாரே, அந்த சஹாபியுடைய பேரை கூட காபிபு மாலிக் ரலியல்லாஹு அவங்க சொல்லல. எந்த அளவுக்கு தாலிமுடைய கிதாப்ல பார்த்தாலும் கூட உங்களுக்கு தாலி தமிழ்ல வரக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்தாங்க விளங்கும். அதுல சொல்லுவாங்க, ஒரு சஹாபி கூறினாரு என்ன சொல்லுவாரே கூட அந்த சஹாபியுடைய பேரை சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, 50 நாளாக 40 நாளாக கஷ்டப்பட்டாங்க, ஆனாலும் கூட அந்த சஹாபியுடைய பேரை சொல்றதுக்கு அவங்களுடைய மனது விரும்பல. இந்த அளவுக்கு மற்ற மனிதருடைய மானம், மற்ற மனிதருடைய பேர் இதற்காக வேண்டி அவங்க பாடுபட்டாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதன் அடிப்படையில தான் நாங்க எங்கள் இந்த தீன்ல இஸ்திகாமத்தாக இருக்கிறதுக்கு மற்ற மக்களுடைய குறைகள் அதனை நாங்க பாதுகாக்கணும். இதே போல இரண்டாவது விஷயம் தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில பூர்த்தியான தக்குவாவுடைய வாழ்க்கையை நாங்க உண்டாக்கணும். எந்த அளவுக்கு தக்குவாவுடைய வாழ்க்கையை உண்டாக்குவோமோ அந்த நேரத்துல நாங்க இந்த உலகத்தில் இருந்து பிரியக்கூடிய நேரத்தில் சந்தோஷமான மகிழ்ச்சியான நிலைமைகளை நாங்க கண்டுகொள்வோம். அல்லாஹ்வுத்தால துன்யாலையும் கண்ணியப்படுத்துவான், ஆஹிரத்திலையும் கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுத்தால சொல்றான், ஒமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்சுகு மின் ஹைஸு லா யஹ்தசிப். யாரெல்லாம் இந்த உலகத்துல தக்குவாவுடைய வாழ்க்கை வாழ்றாங்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு நாங்க ரெண்டு விஷயங்களை நாங்க கொடுப்போம், ரெண்டு விஷயங்களை கொடுப்போம். ஒன்னாவது, ஒமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, அவர் அந்த நேரத்துல என்ன கஷ்டத்தில் இருக்கிறாரோ அந்த கஷ்டத்திலிருந்து நாங்க நிவர்த்தி ஆக்குவோம். ரெண்டாவது விஷயம் என்ன, வயர்சுகு மின் ஹைஸு லா யஹ்தசிப், அவர் சில விஷயங்களை அவர் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு, ஆனா அந்த அதை நினைச்சு பார்க்காத முறையில நாங்க அவங்களுக்கு ரிஸ்க் அளிப்போம், நாங்க உலகத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்வோம் என்பதாக சொல்றாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தக்குவாவுடைய வாழ்க்கை ஒரு மனிதர் வாழ்வானா முதலாவது அல்லாஹ்வுத்தாலா கொடுக்கிறாரு, அவர் அப்பிருக்கக்கூடிய கஷ்டத்தின் அல்லாஹ்வுத்தாலா இல்லாமாக்குவான். ரெண்டாவது, அல்லாஹ்வுத்தாலா அவர் நினையாத புறத்திலிருந்து ரிஸ்க் அளிப்பான். எத்தனையோ சஹாபாக்களுடைய எத்தனையோ நபிமார்களுடைய சம்பவங்கள் இருக்குது, எல்லாரும் அதாவது கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்துல அல்லாஹுவா பயந்தாங்க, உண்மையான முறையில தக்குவா கொண்டாங்க, அல்லாஹுத்தால அவங்களை பாதுகாத்த விஷயங்களை எத்தனையோ சம்பவங்களை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஔசிப்னு மாலிக் அல் குஸாய் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க வந்து காஃபிர்களால பிடிபடுறாங்க, காஃபிர்களால பிடிபடுறாங்க, காஃபிர்கள் போய் ஒரு இடத்துல கட்டி வைக்கிறாங்க, அவங்கள கட்டி வைக்கிறாங்க. இந்த நேரத்துல ஔசிப்னு மாலிக் அல் குஸாய் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா வந்து அவங்க அதாவது வந்து அல்லாஹுவ திக்ர் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. மனதில் உண்மையான முறையில தக்குவா இருந்துச்சு, வேற ஒன்றாலையும் எனக்கு அதாவது விடுதலை செய்ய முடியாது, அல்லாஹுவுக்கு சுபானவத்தால் அவனாலதான் என்ன விடுதலை செய்ய முடியும், உண்மையான தக்குவா இருந்துச்சு. இந்த நேரத்துல உண்மையான தக்குவாவோட அவனுடைய வாய் ஒரு கலிமா மொழியுது, லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லா, லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லா என்ற கலிமா மொழிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹால உதவி செஞ்சான், அவங்கள அந்த அதாவது கட்டிலிருந்து அவங்களுக்கு கட்டப்பட்டிருந்த கட்டு அவையே அவை அவிழ்ந்து விடுது. இந்த நேரத்துல ஔசிப்னு மாலிக் அலஷே ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அப்படியே போறாங்க, தன்னுடைய அதாவது மதீனாவை நோக்கி அப்படியே பேசிக் கொண்டிருக்கிறாங்க. பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த காஃபிர்கள் இருந்து அந்த கால்நடைகள் இருக்குது, ஆடு மாடு ஒற்றம் இந்த கால்நடைகள் இருந்து இதுவரும் அப்படியே ஔசிப்னு மாலிக் அல் அஷே ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தொடர்ந்து அப்படியே பேசிக் கொண்டிருக்குது. இவங்க அதாவது மதீனா சென்றடைகிறாங்க, பார்த்தாண்டா பின்னுக்கு அந்த கால்நடைகள் கொஞ்சம் வந்துட்டு. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது இதனுடைய சட்டம் என்ன என்பதா. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கால்நடைகள் அல்லாஹ்வுத்தாலா உங்களுக்கு கனிமத்தாக தந்திருக்கேன் என்பதா சொல்றாங்க. அல்லாஹ்வுத்தாலா சொல்றா, நீங்க தக்குவாவோட வாழ்வீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் நாங்க தருவோம். ஒன்னா அப்ப அவங்களுக்கு இருந்த கஷ்டம் என்ன, அடிமைத்துவமாக இருந்தாங்க, காசுகளால பிரிவட்டு இருந்தாங்க, அடிமையாக இருந்தாங்க, அதிலிருந்து அல்லாஹ்வுத்தாலா நிவர்த்தி செஞ்சான். ரெண்டாவது அல்லாஹ்வுத்தாலா சொல்றான், வயர்சுகு மின் ஹைஸு லா யஹ்தசிப், நாங்க நிறையா கூடத்தில் அவர் ரிஸ்க் அளிப்போம் என்பதா சொல்றான். இவர் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு இப்படிப்பட்ட கால்நடைகள் எனக்கு கிடைக்குமா என்பதா. அல்லாஹ்வுத்தாலா அந்த கால்நடைகளை அவருக்கென்றே அல்லாஹ்வுத்தாலா கொடுத்தான், அடிமைத்துவத்திலிருந்து இல்லாமாக்கினான், கால்நடைகள் அல்லாஹ்வுத்தாலா கனிமத்தாக இருக்க கொடுத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தை பார்க்கணும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதாவது ஒரு பெண்ணால துலைஹா என்ற பெண்ணால இருக்க அதாவது விபச்சாரத்துக்காக அழைக்கப்படுறாங்க, ஆனாலும் கூட அந்த நேரத்துல தக்குவா அவங்களை பாதுகாக்குது. அல்லாஹ்வுத்தாலா எப்படி அல்லாஹ்வுத்தாலா கண்ணியப்படுத்தினான், அந்த நேரத்துல அரசருக்கு அடிமையாக இருக்கிறாங்க, அந்த அடிமையிலிருந்து உரிமை விடக்கூடிய அல்லாஹ்வுத்தாலா அந்த வழி அல்லாஹ்வுத்தாலா உண்டாக்குறான். அல்லாஹ்வுத்தாலா சிறைக்கு அந்த அடிமையிலிருந்து உரிமை விடுறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுத்தாலா சிறைக்கு அனுப்புறான். சிலையிலிருந்து அல்லாஹ்வுத்தாலா எங்க அரச மாளிகைக்கு அல்லாஹ்வுத்தாலா ஏற்றி வைக்கிறான். அப்படி அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க, ரெண்டு விஷயங்கள் அல்லாஹ்வுத்தாலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் கொடுக்கறாங்க, ஒன்று அடிமைத்துவத்திலிருந்து அல்லாஹ்வுத்தாலா இல்லாமாக்குறான், ரெண்டாவது அவங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க அல்லாஹ்வுத்தாலா அரச மாளிகைக்கு அவங்களை ஏற்றி வைக்கிறான். அரசர் அதாவது அல்லாஹ்வுத்தாலா ஒரு மந்திரியாக அதாவது வந்து பைத்துல் மாலுக்கு பொறுப்புதாரியாக அல்லாஹ்வுத்தாலா ஆக்குறான். அந்த அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் தக்குவா கொண்டு வாழ்வாங்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல கண்ணியத்தை கொடுப்பான். மேலாள கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி எத்தனையோ சம்பவங்கள் எங்களுக்கு பார்க்கணும். இப்னு உமர் ரதி அல்லாஹு அவங்க ஒரு நேரத்துல அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறாங்க, சஃபர்ல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அவங்க ஒரு விஷயத்த காண்றாங்க. அதாவது ஒரு ஒரு அடிமை சில ஆடுகளை அப்படியே மேய்ச்சு கொண்டிருக்கிறாங்க, அடிமை ஆடுகளை மேய்ச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த அடிமையை சாப்பாட்டுக்காக கூப்பிடுறாங்க. அந்த அடிமை சொல்றாரு, நான் நோம்பாளியாக இருக்கேன் என்பதான். இப்னு உமர் ரதி அல்லாஹுவும் அவங்களுக்கு அதாவது வந்து ஆச்சரியம் வருது, இந்த அளவு வெயில், இந்த அளவு கடும் சூடாக இருக்குது, இந்த நேரத்துல இந்த அடிமை ஒரு நோம்பாளியாக இருக்கிறாரே என்பதாக இவருக்கு ஒரு ஆச்சரியம் வருது. இந்த அடிமையை நான் சோதிப்பேன் என்பதற்காக வேண்டி ஒரு அதாவது விஷயத்தை அவன் கையாளுறாங்க. அந்த அடிமையத்தை கேட்கிறாங்க, இந்த ஆடுகள்ல இந்த ஒரு ஆடு எனக்கு தாங்க என்பதா. அந்த நேரத்துல அந்த அடிமை சொல்றாரு, இல்ல இது என்னுடையதல்ல, என்னுடைய எஜமானுடையது என்பதா சொல்லிட்டான். ரெண்டாவதாக கேட்கிறாங்க, உன்னுடைய எஜமான் பார்த்து கொண்டா இருக்கிறாரு, நீங்க மாலையில வீட்டுக்கு போற நேரத்துல சொல்லுங்க, ஒரு ஓனாய் வந்து அப்படி அடிச்சிட்டு போயிட்டு என்பதா சொல்லுங்க. இந்த நேரத்துல சொல்றாங்க, எஜமான் பார்க்கல டீம், எஜமான படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதா. தக்குவாவுடைய வார்த்தையை பாதிக்கிறாங்க, தக்குவாவுடைய வார்த்தையை பாதிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த மனிதரையும் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தினான். அந்த மனிதர் எப்படி இருந்தாரு, அடிமையாக இருந்தாரு. இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படியே போறாங்க, செய்த அந்த அடிமையும் விலக்கு வாங்குறாங்க, அந்த ஆட்டு மந்தையும் விலக்கு வாங்குறாங்க. விலக்கு வாங்கி அல்லாஹ் தஆலா அந்த அடிமையிலிருந்து உரிமை விடக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அவருக்கு கொடுக்கிறான். இதே போல அவர் நினைக்காத புறத்தில் அந்த ஆட்டு மந்தையும் அவருக்கு சொந்தமாக்குறான். மேலான கண்ணியத்துக்குரிய சோதரர்களை, இப்படி எத்தனையோ சம்பவங்கள் எடுத்துக்கொள்ளும். அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அவங்க, சுபைர் ரதியல்லாஹு அவங்க மௌத்தா கூடிய நேரத்துல சில அதாவது தன்னுடைய மகனை கூப்பிட்டு செல்றாங்க. அப்துல்லா ரதியல்லாஹு அவங்க கூப்பிட்டு செல்றாங்க, இப்படி இப்படி எல்லாம் எனக்கு கடன் இருக்குது, இப்படி இப்படி எல்லாம் கடன் இருக்குது, இந்த கடனை நீ வந்து நிவர்த்தி செஞ்சிடு, உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தாண்டா சுபைருடைய எஜமான்ட்ட, என்னுடைய எஜமான்ட்ட நீ உன்னுடைய தேவனை முறையீடு என்பதா சொல்றாங்க. அப்துல்லா ரதியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க, உங்களுடைய எஜமான் யாரு என்பதா கேட்கிறாங்க. இந்த நேரத்துல சொல்றாங்க, என்னையும் உங்களையும் படைச்ச அல்லாஹ் என்பதா கூறி காட்டுறாங்க. இந்த நேரத்துல சுபைர் ரதியல்லாஹு அவங்க போய் யுத்தத்துக்கு போய் ஷஹீத் ஆகுறாங்க. இந்த நேரத்துல அப்துல்லா ரதியல்லாஹு அவங்க கடனை நிவர்த்தி செய்யறதுக்காக ஏற்பாடுகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சில நேரங்கள்ல கஷ்டங்கள் உண்டாகுது, கஷ்டங்கள் உண்டாகுது. இந்த நேரத்துல அவங்க துவா கேட்பாங்களாம், சுபைருடைய எஜமானே, சுபைருடைய எஜமானே என்பதாக கேட்பாங்களாம். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கெல்லாம் அனைத்து விஷயங்களையும் முறையிட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவங்கள கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய முறை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு காட்டி கொடுத்தான். 22 லட்சம் அவங்களுடைய கடனாக இருந்துச்சு. சுபைர் ரதியல்லாஹு அவங்களுடைய கடன் 22 லட்சமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட. ஆனாலும் கூட ஒரு ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு 1 லட்சத்தை கூட அவங்களுக்கு கொடுக்கறதுக்குரிய வசதி இருக்கல்ல. 22 லட்சம் கொடுக்கணும், ஆனாலும் கூட தன்னுடைய தந்தை விட்டு போன பொருட்களை பார்க்கக்கூடிய நேரத்துல 1 லட்சத்துக்கு கூட அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வசதி இருக்கல்ல. ஆனாலும் அல்லாஹ் உண்மையான முறையில தக்குவா செய்தாங்க, அல்லாஹ்ட்ட அனைத்து விஷயங்களையும் முறையிட்டாங்க. அல்லாஹ் தஆலா எவ்வளவு கண்ணியப்படுத்தினான்டா, அவங்கள்ட்ட அதே சொத்து 1 லட்சம் தான், அதுக்கு பொறுமதியில்லாத சொத்து அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா விலைக்கு கொடுத்தானா, 5 கோடியே 2 லட்சம் கிட்டத்தட்ட, 5 கோடியே 20 லட்சம் அல்லது 2 லட்சம் ரெண்டு லோன். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அந்த பொருட்களை அந்த நிலங்கள் அல்லாஹ் தஆலா விலைக்கு கொடுத்தான். மக்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் தஆலா போட்டான். மேலான கண்ணியத்துக்குரிய சோதனைகளை, தக்குவாவுடைய வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அல்லாஹ் தஆலா அனைத்து கட்டங்களையும் அல்லாஹ் தஆலா சீர் செஞ்சு கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா எங்களை படைச்சிட்டு எங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களை தான் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் தஆலா எங்கள்ட்ட அழகான முறையில கேட்கிறான், ஏன் என்னுடைய அடியார்களே நீங்க தக்குவா கொள்ள மாட்டீங்களா என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அல்லாஹ் தஆலா சில இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான், அஃபலா தத்தகூன், ஏன் என்னுடைய அடியார்களே நீங்க தக்குவா கொள்ள மாட்டீங்களா என்பதாக அல்லாஹ் தஆலா இறங்கி வந்து கேட்கிறான். மேலான கண்ணியத்துக்குரிய சோதனைகளே, தக்குவாவுடைய வாழ்க்கை எடுக்கிறது மூலமாக எங்களுக்கு தான் பிரயோசனம், எங்களுக்கு தான் நன்மை. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்தந்த வார்த்தைகள் அல்லாஹ் தஆலா இரக்கமாக எங்கள்ட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறான். மேலான கண்ணியத்துக்குரிய சோதனைகளே, இதன் அடிப்படையில் நாங்கள் தக்குவாவுடைய வாழ்க்கையை நாங்கள் அனைத்து கட்டங்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா தக்குவாவ ஈமான எந்த அதாவது சில விஷயங்களின் மூலமாக எடுத்துக்கொள்ளேனும், சில விஷயங்களின் மூலமாக ஈமான தக்குவாவை எடுத்துக்கொள்ளேனும், ஆனாலும் கூட எந்தெந்த விஷயத்தின் மூலமாக எடுத்துக்கொண்டு அதில் இஸ்திகாமத் உண்டாகும் அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு விளங்கப்படுத்துறான். குர்ஆன்ல சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்திருக்கிறான், சில விஷயங்களின் மூலமாக ஈமான் உண்டாகும், அந்த ஈமான்ல ஸ்திரத்தன்மை உண்டா ஈக்காது. அல்லாஹ் தஆலா சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா கூறி காட்டுறான். கிட்டத்தட்ட 4-5 இடங்கள் அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களை கூறுறான். முதலாவதாக சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு மனிதருக்கு ஈமான முஅஜிஸாவின் மூலமாக எடுத்துக்கொள்ளேன், முஅஜிஸாவின் மூலமாக எடுத்துக்கொள்ளேன். உதாரணம் காட்டுறான் அல்லாஹ் தஆலா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டம் இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டம் இருக்கிறாங்க. இந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஃபிரோனுக்கும் போன வாக்குவாதங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த நேரத்துல ஒரு நேரத்துல ஃபிரோன் பாக்குறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூட்டம் அனைத்துக்கு முன்னாலேயும் நான் கேவலப்படுத்தணும், நான் கேவலப்படுத்தணும் இப்படி பாக்குறேன். இந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிட்டு சொல்றான், நாங்க ஒரு நேரத்துல ஒரு நேரத்து முடிவு செஞ்சுக்கணும். முடிவு செஞ்சுட்டு என்ன, அந்த அந்த ஒரு நேரத்துல நாங்க எல்லாரும் ஒரு மைதானுக்கு வரோம், ஒரு அதாவது மைதானுக்கு வரோம். இந்த நேரத்துல மைதானுக்கு வந்து ஒரு கிரவுண்டுக்கு வந்து நாங்க என்ன செய்வோம்டா, நாங்களும் சில விஷயங்களை செய்வோம், நீங்களும் சில விஷயங்களை செய்வீங்க. அந்த நேரத்துல யாரு வெற்றி பெறுவாங்களோ அவங்க தான் உண்மையானவங்க என்பதா சொல்றாங்க. இந்த நேரத்துல சில விஷயங்கள் அவங்க முடிவு செய்யறாங்க. இந்த நேரத்துல இந்த மைதானுக்கு வருவாங்க, இந்த கிரவுண்டுக்கு வருவோம் என்பதை அவங்க முடிவு செஞ்சுட்டாங்க. அந்த நேரத்துல சொல்றாங்க, மௌஹிதுக்கும் யௌமுஸ்ஸீனா ஒரு நாள் அவங்க முடிவு செய்யறாங்க, துஹாவுடைய நேரத்துல வரணும் என்றதே முடிவு செஞ்சிட்டாங்க. இந்த நேரத்துல அந்த மைதானுக்கு அனைவரும் வந்துட்டாங்க. ஃபிரௌன் சூனியக்காரர்கள் அனைவரையும் கூட்டிக்கொண்டு வந்துட்டாங்க, சூனியக்காரர்களை கூட்டிட்டு வந்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்களுடைய கூட்டத்தோட போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, ஃபிரௌன் செல்ற, அதாவது சூனியக்காரர் எல்லாம் செல்றாங்க. நாங்க ஒன்னாவது போடவா, நீங்க ஒன்னாவது போட்டீங்களா? அந்த நேரத்துல சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க ஒன்னாவது போடுங்க என்பதாக. அவங்க எல்லாம் போடுறாங்க. போடக்கூடிய நேரத்துல அவங்க கௌரவர்களாக கொண்டிருந்த கொண்டு வந்திருந்த சூனியம் எல்லாம் பாம்பாக மாறிட்டு, பாம்பாக மாறிட்டு. இந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹி அறிவிக்கிறான், ஏ மூசாவே உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அசாவை போடுங்க என்பதா. அசாவை போடுறாங்க, அது ஒரு பெரிய பாம்பாக மாறி அந்த சூனியக்காரர்கள் கொண்டு வந்திருந்த அனைத்து பாம்பையும் விழுங்கிட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மேலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நேரத்துல மோஜிசா ஒன்று காட்டப்பட்டுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அசாவை போடுறாங்க, பாம்பாக மாறிது, அவங்களுடைய சூனியம் அனைத்தையும் அவங்க சாப்பிட்டுட்டு. இந்த நேரத்துல இந்த அந்த சூரியக்காரர்கள் வந்திருந்தாங்க, அவங்க அனைவரும் ஈமான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஏத்துக்கொள்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஏத்துக்கொள்றாங்க, ஈமான் கொண்டுட்டாங்க. காலு ஆமன்னா பிரபி ஹாரூன் மூசா, அவங்க சொல்றாங்க, நான் ஹாரூனுடைய மூசாவுடைய ரப்ப நாங்க ஏற்றுக்கொண்டுட்டோம் என்பதா சொல்றாங்க. அனைவரும் ஈமான் கொண்டுட்டாங்க. இப்ப இவங்க வந்து ஈமான் கொண்டது என்னதை வச்சு, இவங்க வந்து மோஜிசாவை கண்டு அவங்க ஈமான் கொண்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மோஜிசாவை கொண்டு கண்டு ஈமான் கொண்டாங்க. இவங்களுடைய ஈமானுடைய ஸ்திரத்தன்மை எப்படி இருந்துச்சு, அல்லாஹ் தஆலா பிறகு அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்கள் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். இவங்க இப்படியே போறாங்க, ஃபிரௌனுடைய பட பின்னுக்கு வரையுது. ஃபிரௌனுடைய பட பின்னுக்கு வரக்கூடிய நேரத்துல இவங்க என்ன செய்யறாங்கன்னு வந்து கடலுக்கு மாட்டிப்பட்டுட்டாங்க. இவங்க அதாவது வந்து சூரிய, அதாவது மோஜிசாவை கொண்டு அவங்களுடைய ஈமான் இருந்துச்சு, அதனால அவங்களுடைய ஈமான் ஸ்திரத்தன்மை இருக்கல்ல. இவங்க இந்த நேரத்துல என்ன சொல்றாங்க, ஏ மூசாவே நீங்க எங்களை மாட்டி வச்சிட்டீங்க, ஏ மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்க எங்களை மாட்டி வச்சிட்டீங்க, ஸ்திரத்தன்மை இருக்கல்ல, இதனால வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட தான் உதவி தேடக்கூடியவங்களாக இருந்தான். அவங்களாவே அவங்களுடைய ஈமான கொண்டு அல்லாஹ்விடத்துல அந்த அளவுக்கு உறுதி இருக்கல்ல, ஈமான் மோஜிசாவை கண்டு ஈமான் கொண்டாங்க, அந்த ஈமான் உறுதியாக இருக்கல்ல. இப்படி அல்லாஹ் தஆலா எத்தனையோ கூட்டங்கள் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்துல, அதாவது அவங்களுக்கு நிலைமை அவங்களுடைய ஈமான் அதிகரிச்சிச்சு, வரக்கூடிய நிலைமை அவங்களுடைய ஈமான் அதிகரிச்சிச்சு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹுவல்லதி யுஸையிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர், சில மக்கள் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா கடல்ல போய் கொண்டிருப்பாங்க, கடல்ல போய் கொண்டிருப்பாங்க, போகக்கூடிய நேரத்துல பெரிய ஒரு சூறாவளி அடிக்கும். அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்த குர்ஆன்ல சொல்றான், சூறாவளி அடிக்கக்கூடிய நேரத்துல இவங்களுக்கு விளங்கிட்டு நாங்க இப்போது இதுல அகப்பட்டுக் கொள்வோம், இந்த சூறாவில் அகப்பட்டிக் கொள்வோம், நாங்க மௌத்தாயிடுவோம் என்பதா இவங்களுக்கு விளங்கிட்டு இந்த நேரத்துல அல்லாஹ்விடத்துல துஆ கேட்பாங்க அவங்க, யா அல்லாஹ் நீ எங்களை பாதுகாத்து என்ன எங்களை கரைக்கு அனுப்பினாண்டா, நாங்க சாலிஹான மக்களாக நாம மாறிடுவோம், உண்மை உண்மை பூர்த்தியான முறையில் ஈமான் கொண்ட தக்குவாதாரிகளாக நாம மாறிடுவோம் என்பதா அந்த நேரத்தை துஆ கேட்பாங்க. மேலாண் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை அப்படியே சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த மனிதர்களை நாங்க பாதுகாத்து அந்த மனிதர்களை நாங்க தரைக்கு கொண்டு வந்துட்டோம் என்றாலும், அவங்க அதற்கு பின்னால அந்த நேரத்துல மட்டும்தான் அவங்க ஈமான் கொண்டாங்க, ஆனா தரைக்கு கொண்டு வந்துட்டோம் அவங்க அங்க அந்த பழைய நிலைமை அப்படியே ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு நிலைமை வருகிறது, நிலைமையை கண்டு அவங்க ஈமான் கொள்றாங்க, அல்லாஹ் தஆலாவுக்கு முறையிடுறாங்க, ஆனாலும் கூட நிலைமை எப்ப போகுதோ அந்த கட்டம் எப்படி எப்ப போகுதோ அந்த நேரத்துல பழைய நிலைமைக்கு அப்படியே ஆகிடுவாங்க. அந்த ஈமான்ல விஸ்திரத்தன்மை இல்ல, நிலைமைக்குரிய ஈமான் அந்த நேரத்துல விஸ்திரத்தன்மை இல்ல. மூணாவது அல்லாஹ் தஆலா சில விஷயங்கள் சில மக்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், முனாஃபிக்கங்களுடைய கூட்டத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க எப்படிப்பட்டவங்க, சூழலின் மூலமாக அவங்களுடைய ஈமான் உண்டாயிட்டு, சூழல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சூழலில் இருக்கிறாங்க, அதன் மூலமாக அவங்களுடைய ஈமான் அதிகரிச்சு. உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அவங்க எப்படிப்பட்ட மக்கள்னா, வைதா லக்குல் லதீன ஆமனு காலு ஆமன்னா, அந்த முனாஃபிகள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ஈமான்தாரியால கண்டா என்ன சொல்லுவாங்க, காலு ஆமன்னா, அவங்க சொல்லுவாங்க நாங்க ஈமான் கொண்டுட்டோம் என்பதா சொல்லுவாங்க. சஹாபாக்களோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க சொல்லுவாங்க நாங்க ஈமான் கொண்டுட்டோம் என்பதா. வைதா லக்குல் லதீன கஃபரு காலு இன்னா மாக்கும், அவங்க வந்து காபிரால்ட போயிட்டான்னு அவங்க சொல்லுவாங்க, அந்த முனாஃபிகள் என்ன சொல்லுவாங்க, இன்னா மாக்கும், நாங்க உங்களோட தான் இருக்கிறோம், நாங்க உங்களோட இன்னமாக்கும், நாங்க இவங்களோட அதாவது வந்து இஸ்திகா செஞ்சு கொண்டிருக்கிறோம், நாங்க அவங்களோட அதாவது வந்து காட்டி கொண்டிருக்கிறோம் என்பதாக சொல்லுவாங்க. நாங்க ஈமான் கொண்ட மக்கள் அல்ல, நாங்க உடப்பாட்டி தான் என்பதாக அவங்க அங்க போன நேரத்துல சொல்லுவாங்க. ஈமான்தாரிகளோட இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டம், காபிரால்ட கூட்டத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் இன்னொரு கட்டம், அவங்களுடைய ஈமான்ல விஸ்திரத்தன்மை இருக்கல்ல. அவங்க எப்படிப்பட்ட மக்கள், அவங்கள பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எத்தனையோ நேரம் எத்தனையோ இடங்கள் அல்லாஹ் தஆலா அவங்களுடைய திட்டங்கள் அல்லாஹ் தஆலா அவங்க போட்ட திட்டங்கள், இஸ்லாத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி போட்ட திட்டங்கள் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். ஒரு நேரத்துல அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான், அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். அந்த முனாஃபிக்கள் எப்படிப்பட்டவங்க அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான் எப்படின்னா, வல்லதீன அத்தகது மஸ்ஜிதன் திராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன வ இர்சாதன் லிமன் ஹாரப அல்லாஹ் வ ரசூலஹ். எப்படிப்பட்ட மக்கள் இந்தா, இப்ப அதுல ஒரு மனிதர் இருந்தாரு முஅத்திப் என்பதாக, முனாஃபிக்கள் ஒருத்தர் தான் முஅத்திப் என்பதாக. இந்த முஅத்திப் என்பவர் யோசிக்கிறாரு, என்னோட இருந்த மக்கள் இந்த மூமிங்கள் இருக்கிறாங்களே, என்னோட இருந்த மக்கள் ஆனாலும் கூட இவங்க இப்படிப்பட்ட மக்களாக மாறிட்டாங்களே, இப்படிப்பட்ட மக்களாக மாறிட்டாங்களே, இந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு பிளவு உண்டாக்கணும், இந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு பிளவு உண்டாக்கணும். இவங்க வந்து என்ன செய்யறாங்க, குபா மஸ்ஜிதா கட்டினாங்க, இதுல இவங்க எல்லாரும் பேய்த்து அவங்க தொழுறாங்க, இதே போல மஸ்ஜித் நபவி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இதுலயும் பேய்த்து தொழுறாங்க, நாங்க இவங்களை இப்படி விட்டுவிடக் கூடாது, நாங்க இவங்களுக்கு மத்தியில் எப்படிச்சாலும் ஒரு பிரச்சனை உண்டாக்கணும், இவங்க மூமிங்களாக இருக்கிறாங்க, இந்த மூமிங்களுக்கு மத்தியில் இந்த ஊரர்களுக்கு மத்தியில் நாங்க பிரச்சனை உண்டாக்கணும், இப்படின்னு இவர் மஷூரா பண்றாரு. இவருக்கு பெரிய கவலை, மாத்திம் என்பவருக்கு பெரிய கவலை. இந்த நேரத்தில் யார் யோசிச்சா, ஏதாவது ஒரு திட்டம் ஒன்று நாங்க தீட்டி நாங்க இவங்களுக்கு மத்தியில் நாங்க பிரச்சனை உண்டாக்கியே தீரணும், மஷூரா பண்றாரு. எத்தனையோ மஷூரா நடக்குது இந்த நேரத்துல. அதுல ஒரு அதுல ஒருத்தர் இருந்தாரு, அவருடைய பேர் ஆமீர் நினைக்கிறேன், அவரு ஒரு மஷூரா செல்றாரு, நான் நாளைக்கு ஒரு மஷூரா செல்றேன். இவர் நாளைக்கு வராரு, வந்து செல்றாரு, வேற ஒரு வழியும் இல்ல, நாங்க ஒரே ஒரு வழியத்தான் நாங்க பின்பற்றணும், என்ன, இவங்க வந்து குபா மஸ்ஜிதை கட்டினாங்க அதுல தொழுது கொண்டு இருக்கிறாங்க, இந்த மஸ்ஜிதை கட்டுறாங்க அதுல தொழுது கொண்டு இருக்கிறாங்க, நாங்க ஒரு மஸ்ஜிதை கட்டணும், நாங்க ஒரு பள்ளியை கட்டணும், நாங்க பள்ளியை கட்டி நாங்க என்ன செய்யணும், எங்களுடைய திட்டம் நாங்க இந்த மனிதர்களுக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்குறதா, இந்த மனிதர்களுக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்குறதா எங்களுடைய திட்டம், ஆனா நாங்க வெளியால நாங்க செல்லிக்கொள்ளணும், வளையு நரதுனா இல்ல, நாங்க நலவத்தான் நாடிக்கிறோம், ஏன் இன்னொரு பள்ளி கூடுது இதுலயும் சாலிகான மக்கள் உருவாகுவாங்க, இதைத்தான் நாங்க நாடுவோம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவோம் என்பதா சொல்றாங்க. இப்படியே சொல்லிட்டு இப்ப பள்ளி கட்டப்படுது, எந்த அளவுக்கு அவங்க முயற்சி செய்யறாங்கண்டா, அவங்க ரெண்டு பேரும் அவங்க மசூரா பண்ணிட்டு சொல்றாங்க, நாங்க இவ இந்த பள்ளிக்கு ஒரு இமாம் ஒன்ற நாங்க நியமிப்போம், இமாம் ஒன்ற நியமிப்போம். இந்த நேரத்துல மிஸ்டாத் இப்னு ஜாரியா என்ற ஒரு முனாஃபிக்கும் இருந்தார், அவர் நல்லா ஓதக்கூடியவர், நல்ல சட்டங்களையும் அறிந்தவர், சட்டங்களையும் அறிந்தவர், ஓதக்கூடியவரும் தான். இந்த நேரத்தில் என்ன செய்யப்படுது, இவரை இமாமாக நியமிப்போம் என்பதாகவும் முடிவு செய்யப்பட்டது. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார், இதன் அடிப்படையில முனாஃபிக்கள் முடிவு செஞ்சிட்டாங்க. இப்ப பள்ளி கட்டணும் என்பதா, பள்ளி கட்டுறதுக்கு இமாம் ஒன்றே இமாம தேர்வு செஞ்சிட்டாங்க. இப்ப மிஸ்தாஸ் இப்னு ஜாரியா என்ற இந்த இமாமையும் தேர்வு செஞ்சிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷயம் தெரியாது, இவங்க இப்படி ஒரு திட்டம் ஒன்று போட்டுதான் இப்படி பள்ளி கட்டப்படுது என்பதா. இந்த நேரத்துல அப்படியே வாராங்க, பள்ளி கட்டி முடிஞ்சு இமாம் ஒன்றே நிர்ணயம் செஞ்சாச்சு. இப்ப ஓபனை கூப்பிடுறதுக்கு யாரோ கூப்பிடுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறதுக்கு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறதுக்கு வராங்க, வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. தபுக் யுத்தம் என்பதான் நினைக்கிறேன். இந்த யுத்தத்தை போறதை தயாராகி கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இப்ப யுத்தத்தை போறதை தயாராக இருக்கேன், வந்து வரக்கூடிய நேரத்தில் வந்து இதனுடைய முடிய நாங்கள் முடிவு செய்யும் என்பதா, வந்து நான் தொடக்க ஆரம்பிச்சு வைக்கிறேன் என்பதா சொல்றாங்க. இந்த நேரத்தில் அப்படியே போறாங்க, தபுக்கு யுத்தம், அந்த யுத்தத்தை வைத்துட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்துல அல்லாஹு தஆலா சில குர்ஆனுடைய ஆயத்துக்கள் அல்லாஹு தஆலா இறக்கி வச்சுட்டாங்க. அல்லாஹ் தஆலா எப்படி இறக்குறான், والذين اتخذوا مسجدا ضرارا وكفرا وتفريقا بين المؤمنين وارصادا لمن حارب الله ورسوله من قبل. அந்த முனாஃபிக்கள் அவங்களுடைய திட்டம் எப்படிப்பட்ட திட்டம், மூமீன்களுக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்கணும் என்ற அந்த நோக்கம்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இப்படிப்பட்ட நோக்கங்களின் மூலமாக தான் அவங்க பள்ளியை கட்டிக்கிறாங்க. கட்டியிருக்கிறோமே, இந்த பள்ளியை கட்டினத்துடைய நோக்கம் நாங்க நலவ மட்டும்தான் நாடியிருக்கிறோம் என்பதை சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், ஆனாலும் கூட அல்லாஹ் சாட்சி சொல்றான் அவங்க பொய்யர்கள் என்பதான் சொல்றான். அல்லாஹ் சாட்சி சொல்றான், வல்லாஹு யஷ்ஹத், அல்லாஹ் தஆலா சாட்சி சொல்றான், இன்னஹும் லகாதிபூன், அவங்க சத்தியம் செய்றாங்க ஆனா பொய் சத்தியம் செய்றாங்க என்பதா சொல்றான். அதுக்கு பின்னால சொல்றான், லா தகும் ஃபீஹி அபதா, ஏ நபியே, அந்த பள்ளியில நீங்க ஒரு நாளும் போய் தொழ வேணாம், அந்த பள்ளியில நீங்க தொழ வேணாம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த நபிக்கு ஒரு சில வார்த்தைகள் அதை எச்சரிக்கை சொல்றான். லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸா அலா தக்வா மின் அவ்வல் யௌமின் அஹக்கு அன் தகூமா ஃபீஹ், ஆரம்ப காலத்துல தக்வாவுடைய முறைப்படி அமைக்கப்பட்ட பள்ளி இருக்குது, இந்த பள்ளி அஹக்கு அன் தகூமா ஃபீஹ், இந்த பள்ளியில தான் நீங்க தொழுகிறது சிறந்தது என்பதா, இதற்கு இதுல தொழுகிறது தான் தகுதி என்பதா சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்புன் அய்யத தஹரு, அந்த பள்ளியில சில மக்கள் இருக்கிறாங்க, அந்த பள்ளியில் ஆரம்ப காலத்துல கட்டின பள்ளி இருக்குது, அந்த பள்ளியில சில மக்கள் இருக்கிறாங்க, சில மனிதர்கள் அவங்க தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளும் என்று அவங்க விரும்பிக் கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களை தான் வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ்வும் அப்படிப்பட்ட சுத்தப்படுத்தணும் எங்களை சீராக்கணும் என்று விரும்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, இந்த மனிதர்களை தான் அல்லாஹ்வும் விரும்புறான் என்பதாக சொல்றான். இதற்கு பின்னால் அப்படியே கூறிக்கொண்டு வந்துட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், லா யஸாலு புனியானுஹுமுல் லதி பனூ ரீபதன் ஃபீ குலூபிஹிம் இல்லா அன் தக்தா குலூபுஹும், அவங்க வந்து மூமினுங்களுக்கு மத்தியில பிரச்சனை உண்டாக்கணும் என்றதுக்காக வேண்டி பள்ளியை கட்டினாங்க. ஆனாலும் அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த பள்ளியின் மூலமாக அவங்களுக்கு மத்தியில பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டு போகும் என்பதை அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். தீபத்தன் தீ குலூபி இல்லா அந்த தக்கத்தா குலூபும், அதாவது முட்கள் அப்படி அல்லாஹ் தஆலா சில உதாரணங்கள் சொல்லிட்டு சொல்றான், அவங்களுடைய கல்புகள் அவங்களுக்கு மத்தியில் அது அந்த பள்ளி மூலமா பிரச்சனை ஆகிக்கொண்டே தான் போகும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்படி அல்லாஹ் தஆலா வல்லாஹு யுஹிப்புல் காயினின், மோசடி செய்யக்கூடியவங்களை அல்லாஹ் தஆலாவுக்கு மோசடி செய்யக்கூடியவர்களை தெரியும் என்பதாக அல்லாஹ் யஅலமுல் காயின் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த விஷயங்கள் அல்லாஹ் தஆலா கூறி காட்டுறான். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் முனாஃபிக்கள், அதாவது ஈமான்தாரிகள் மாதிரி இருப்பாங்க, நல்ல விஷயத்தை செய்த மாதிரி இருப்பாங்க, ஆனாலும் கூட அவங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய திட்டங்கள் இஸ்லாத்தை பிரிக்கணும், இஸ்லாத்தை இல்லாமாக்கணும் என்ற திட்டங்கள் தான் அவருடைய திட்டங்களாக இருந்துச்சு. இதே போல நாலாவது விஷயம் தான், தியாகத்தின் மூலம் ஈமான் அதிகரித்துக் கொண்டவங்க, தியாகம் செஞ்சு கஷ்டப்பந்து ஈமான் அடைஞ்சு கொண்டவங்க. அல்லாஹ்வுத்தால அப்படிப்பட்ட மக்களையும் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். உதாரணமா எடுத்துக்கொண்டோம்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, எத்தனையோ சஹாபாக்குடைய சம்பவங்களை தெரியும், அந்த ஈமான் தான் இஸ்தீர்ணமாக இருந்துச்சு. இதற்கு முன்னால சொன்ன எந்த ஒரு கட்டங்களும் எந்த ஒரு நிலைமைகளும் அவங்களுடைய ஈமான் இஸ்திரத்தன்மை உண்டாக்கல, முனாஃபிக்களுடைய ஈமான் இஸ்திரத்தன்மை உண்டாக்கல. இப்படி மூசா அலைஹி இஸ்லாம் அவர்களுடைய கூட்டம் அதனுடைய ஈமான் இஸ்திரத்தன்மையா இருக்கல, ஆனாலும் சஹாபாக்களுடைய ஈமான் இஸ்திரத்தன்மை அடைஞ்சிச்சு. பதில்ல பதிலுடைய யுத்தத்துல நாங்க பாக்கணும், பதிலுடைய யுத்தத்துல எப்படி கஷ்டம், 313 பேர் இருக்கிறாங்க, அவங்க 1000 பேர் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உற்சாகம் வரக்கூடிய வார்த்தைகளை பேசுறாங்க. மூசா அலைஹி இஸ்லாம் அவங்களுடைய கூட்டம் மூசா அலைஹி இஸ்லாத்தை சொன்ன மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம், மலையிலிருந்து குதிக்க சொன்னாலும் நாங்க குதிக்க தயார், கடல்ல பாய சென்னாலும் நாங்க பாய தயார் என்பதாக ஈமான் உறுதியாக இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மட்டும் அனுப்பல, மாறாக நாங்களும் தயார் என்பதாக அவங்க தயாரானாங்க. ஏன்? தியாகத்தின் மூலமாக ஈமான் அடைஞ்சாங்க. எந்த அளவுக்கு அவங்க நபியை மட்டும் அவங்க நாடல்ல, மாறாக அவங்க கூட எத்தனையோ நேரங்கள் உதவியை எடுத்துக்கொண்டாங்க. எத்தனையோ சஹாபாக்களுடைய சம்பவங்களை பார்க்கலாம், அவங்க அல்லாஹ் தாலாவுடைய உதவி நேரடியாக பெற்றுக்கொண்டவங்க. எத்தனையோ சஹாபா அலா இப்னு ஹத்ரமி ரலியல்லாஹு அன்ஹு, எத்தனையோ சஹாபாக்கள், அனைத்து சஹாபாக்களும் ஈமான தியாகத்தின் மூலமாக அடைஞ்சாங்க. அதனால அவங்க இந்த உலகத்திலேயே வெற்றி பெற்றாங்க. அல்லாஹ்வுடைய உதவியை அவங்க உலகத்திலேயும் கண்டாங்க. நாளை கியாமத்துடைய நாளையும் அவங்க காண போறாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா அந்த சஹாபாக்களை பத்தி கூறுறான், ரதி அல்லாஹு அன்ஹு மரதுவான், அந்த சஹாபாக்கள் நாங்க இந்த உலகத்திலேயே பொருந்திக் கொண்டோம், நாளைக்கு கியாமத்துடைய நாள்ல நாங்க எல்லாரும் சுவர்க்கத்துக்கு பின்ன பைத்தத்துக்கு பின்னால இறுதியாக அல்லாஹ் தாலா கொடுக்கிறது தான் அவருடைய பொருத்தமாக இருக்குது. ஆனா அந்த பொருத்தத்தை இறுதியாக கொடுக்கக்கூடிய பொருத்தம் இருக்குது, அந்த பொருத்தத்தை அல்லாஹ் தாலா அந்த சஹாபாக்கு இந்த துன்யாலே அல்லாஹ் தாலா கொடுத்தான். ஏன்? காரணம், ஈமான அடைஞ்சாங்க, ஈமானத்துக்காக தியாகம் செஞ்சாங்க, அதுல ஸ்திரத்தன்மையாக இருந்தாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய சோதர்களே, நாங்களும் அந்த ஈமான் அடைஞ்சு கொள்ளணும், பூர்த்தியான முறையில நாங்களும் தக்குவா அடைஞ்சு கொள்ளணும், சந்தோஷமான மௌத்து எங்களுக்கு வரணும், நாங்களும் இதே ஈமான் இந்த தியாகத்தின் மூலமா தான் அடையும். தியாகத்தின் மூலமாக நாங்க எந்த அளவு தியாகம் செய்வோமோ, எங்களுடைய காலத்தை நேரத்தை நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்க செலவழிப்போமோ, எங்களுடைய ஈமான் உறுதியாகும். எந்த அளவுக்கு ஈமான் உறுதியாகுமோ அந்த அளவுக்கு நல்லவர்கள் எங்கள்ட்ட வாரத்தை காரணமா இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லதீன் ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு அமல் செஞ்ச மக்கள், ஈமான் கொண்டு அமல் செஞ்ச மக்கள். ஒரு மனிதர்கள் ஈமான் எந்த அளவுக்கு பூர்த்தி ஆகுமோ அந்த அளவுக்கு அமல்கள் வாரத்தை காரணமாக இருக்கும். எங்களுடைய ஈமான் குறையும் கூடும் நல்ல விஷயங்களை, தீனுடைய விஷயங்களை பேசும் போது, கேட்கும் பொழுது, தியாகம் செய்யும் பொழுது கூடும். அந்த கூடக்கூடிய ஈமான் துன்யாவுடைய விஷயங்களோட நாங்க ஈடுபடக்கூடிய நேரத்தில் குறைஞ்சு கொண்டு போகும். இதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன் ஆமனூ ஆமினூ, ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, எங்களுடைய ஈமான் அதிகப்படுத்திக் கொண்டே இருங்க என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். இதன் அடிப்படையில் எங்களுடைய காலத்தை நேரத்தை நாங்க செலவழிக்கிறது, இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில நாங்க வெளியாகிறது காரணம் என்ன? எங்களுடைய ஈமான் அதிகரிக்கிறதுக்காக வேண்டி, எங்களுடைய ஈமான்ல யக்கீன் உண்டாகிறதுக்காக வேண்டி, உறுதித்தன்மையை உண்டாக்குறதுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய உதவியை நாங்க நேரடியாக பெறுவதற்காக வேண்டி, இதன் அடிப்படையில் எங்களுடைய காலத்தை நேரத்தை அல்லாஹ் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும்.